శ్రీమన్నూతనరంగనాథరాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతనలక్ష్మణారిద్రాశ్రాప్తక్రియాశ్రమం శ్రీవాసేంద్రకటాక్షసంకటసుధాలక్ష్యాత్మయోగాచిత శ్రీమన్మోహనవాదీశయోగీంద్రహయాస్వర్యంతరస్వతి తస్మై వేదాంతగురే పూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞానజనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ పద్ధతీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపదే వరదం విరదారీజం శ్రీజిం కరుణానిధిం శరణ్యం శరణం యామి ప్రదాత్తిహరం హరిం సభాయై నమః. రామాయణத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. லட்சுமணனை பார்த்து பெருமாள் சொல்ற ஸ்லோகம், லட்சுமணன் அயோத்திக்கு போக வேண்டாம், நாம இங்கேயே லங்கையிலே இருந்துள்ளா, எதுக்காக அயோத்திக்கு போகணும், அயோத்தின்றது ஒரு சூன்ய தேசம், அங்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, அதை பலனே ஆகிவிட்டோம், நாம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பெருமாள் சொல்ற ஒரு வார்த்தை, அபி ஸ்வர்ணமயிலங்கா நமே லட்சுமண ரோச்சதே ஜனனி ஜென்மபூமிச்ச சொர்க்காரதி கரியதி. ஜனனி ஜென்மபூமிச்ச சொர்க்காரதி கரியதி அப்படிங்கிற விஷயத்திலையும் இது ஸ்பஷ்டமா பொருந்தது. எத்தனையோ இடங்கள்ல உபன்யாசம் பண்றோம், ஜனனி ஜென்மபூமிச்ச சொர்க்காரதி கரியதி, இந்த ஜென்மபூமியில இந்த இடத்துல உபன்யாசம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் பெரியவாள் அடியேனுக்கு அனுகிரகம் பண்றா. இன்றைய தினம் நம் பெருமாளை பத்தி ஏதோ சில வாசிக கைங்கரியம் பண்ணக்கூடிய இந்த பிரம்மோற்சவ சமயத்துல ஒரு வாசிக கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியமானது அடியேனுக்கு கிடைச்சிருக்கு. கிம்யா ஹராமி வரதஸ்துதையே கதம்பா கத்தியோகவும் பிரணக்கு சங்குச்சித பிரகாஷா தன்னே சமர்ப்பய மதியம் சரஸ்வதியம் வாமஞ்சதா ஸ்துதிபதை எதகம் தினோம் கிம் வியாகராமி. எம்பெருமான பற்றி ஸ்தோத்திரம் பண்றதுன்னா எதை சொல்றதுன்னு தெரியல, என்ன சொன்னால் எம்பெருமானுடைய ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஈடாக அமையும். அடியன் என்ன விஜயாபித்தாலும் அது கத்தியோதவத் பிரளகு சங்குச்சித பிரகாஷா, மின்னி பூச்சியினுடைய ஒளி எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இருக்கும். சுவாமி தேசிகன் அடுத்த ஸ்லோகத்தை ரொம்ப அழகாக சாதிக்கிறார், மச்சக்தி மாத்திர கணேன கிமிகாந்தி சக்கியம் சக்கியேனவா தவ கரீஷ கிமஸ்தி சாத்தியம். எதுவுமே அடியேனுடைய சக்தியினால் நடக்கிறது கிடையாது, அடியேன் அல்பஜன், அல்பசக்தி உடையவன், சாட்சா எம்பெருமான் எல்லாத்தையும் நடத்துகிறான். திருமலையாண்டான் சொன்ன மாதிரி மதிக்ஷயா நிவர்த்தந்தே நது கோவிந்த குணக்ஷயா, இன்னொரு ஒரு பாட்டம் கூட இருக்கு, இச்சுக்ஷயா நிவர்த்தந்தே நது கோவிந்த குணக்ஷயா, அதான் மதிக்ஷயா நிவர்த்தந்தே, என்னுடைய புத்தி அவ்வளவுதான், கோவிந்த குண கட்டணம் அவ்வளவுதான். பிரகிருத்த ஏதாவத்துவம் கி பிரதிஷேதா, அந்த சூத்திரத்தை சொன்ன போல மதிக்ஷயா நிவர்த்தந்தே, என்னுடைய புத்திக்கு அவ்வளவுதான் எட்டித்து, அதனால கோவிந்த குண கத்தனம் அப்படின்றத நான் நிறுத்திட்டேன், நது கோவிந்த குணச்சயார் அப்படின்னு திருமலையாண்டான் சொன்ன விஷயம். அப்படி இருக்கும்பொழுது எம்பெருமான் தேவப்பெருமாளை பற்றி பத்துடை அடியவர்க்கு எளியவர் அப்படின்ற திருவாய்மொழி பாசுரத்தை எம்பெருமான் விஷயத்துல ஞாச தசகத்துல சொல்லியிருக்க விஷயத்தையும் எடுத்துட்டு, அடைக்கல பத்திலையும் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தையும் எடுத்துட்டு, நம்மாழ்வார் எப்படி பத்துரை அடியவர்க்கெளியவன் ரங்கநாதன் விஷயமாகவும் எம்பெருமான் கண்ணன் விஷயமாகவும் அனுபவித்தாரோ அந்த விஷயத்தை நாம் இன்று தேவப்பெருமாள் விஷயமாக அனுபவிக்க இருக்கிறோம். ஏன்னா தம் தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மி, ரொம்ப அழகான ஸ்லோகம், நாம பெரியவாளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம். எஸ்ய பிரசாத கலையா வஜிர சுணோதி, எம்பெருமானுடைய பிரசாதத்தின் அடிப்படையில வஜிரஹா சுணோதி, ஒரு செவிடாக இருக்கக்கூடியவன் கூட காது கேட்கக்கூடிய ஒரு தன்மையை பெற்று விடுகிறான் எம்பெருமானுடைய ஒரு அது ஒரு அனுகிரக விசேஷத்தினால். பங்கு பிரதாவதி ஜவேனச்ச பக்தி மூக்கா, பங்கு பிரதாவதி முடவனாக இருக்கக்கூடியவன். ஏன்னா இந்த திருவாய்மொழி பாசுரத்துக்கு ரொம்ப ஏற்றதான அவதாரிக்க இந்த ஸ்லோகம் பங்கு பிரதாவதி. அதனால பங்குவாக இருக்கக்கூடியவன் கூட பிரதாபதி வரதனுடைய அனுகிரகம் இருந்தால் எல்லாமே ஸ்பஷ்டமாக நடக்கும்ன்றதுக்கு ஜவேனச்ச பக்தி மூக்கா, அத்தியந்தம் வாய் பேச முடியாதவனாக இருப்பவன் கூட எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்வதற்கு எழுகின்றான் அப்படின்னும் பொழுது எம்பெருமானுடைய ஒரு கட்டளை, எம்பெருமானுடைய ஒரு அனுகிரகம் எதிர்ப்பட்டதாக இருக்கும் தேவப்பெருமானுடைய அனுகிரகம். அதுவும் அந்த பிரபஷதி அப்படின்னு சொன்னான், அந்த பிரபஷதி. ஏன்னா பிறர்களுக்கு அறிய வித்தகன்னு சொல்லப்பட்டிருக்கு, அதனால அந்த பிரபஷதி. சக்ஷுந்திரிய விஷயக ஞானம் நமக்கு சுத்தமா இல்லைன்னா கூட எம்பெருமானுடைய அனுகிரகத்தின் பேர்ல பூர்ணமாக எம்பெருமானை நம்மால் ஸ்தோத்திரம் செய்ய முடியும் அப்படின்றது சாட்சாத் வரதனுடைய அனுகிரகம் இருந்தால் எல்லாமே நடக்கும்ன்றபடினால தம் தேவமே வரதம் சரணங்கதோஸ்மி, அந்த வரதனை நாம் நித்தியம் சரணம் சரணங்கதோஸ்மி, சரணாகதி அடைந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுலயும் ரொம்ப அழகா ஆழ்வார் இந்த பாசுரத்தை நயனம் பண்றார். பத்துடே அரியவர் கெளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் அப்படின்னு சொல்லும்போது முதல் பத்துல மூணாம் திருவாய மொழியில முதல் பாசுரம் இந்த பாசுரம். முதல் திருவாய மொழியில ஒரு விஷயம் எடுத்து சொன்னார், இரண்டாம் திருவாய மொழியில ஒரு விஷயம், அதற்கு ஏற்றா போல மூன்றாம் திருவாய மொழியில சொல்லும்பொழுது எம்பெருமானுடைய சௌலபியம் சொல்லப்படுறது. முதல்ல பரத்துவம் காட்டப்பட்டது, ஒவ்வொன்றாக சொல்லும் பொழுது இதுல எம்பெருமானுடைய சௌலபியம், எப்பேற்பட்ட எளியவனாக பெருமாள் இருக்கின்றான் அப்படின்றது சொல்லப்படுறது இந்த பாசுரத்தில். பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களை கரிய வித்தகன், பத்துடை அடியவர்க்கு எளியவன், பத்துடை அடியவன், பத்துடை பக்தியை உடையவர்கள், பக்தி உடைய அடியவர்கள். அடியன் இன்னைக்கு ரெண்டு விதமாகவும் நயனம் பண்ணி விஞ்ஞாபிக்க காத்திருக்க, பக்தியை உடைய அடியவர்களுக்கு எளியவராக வெங்கடாசன், பக்தியை உடைய அடியோர்களுக்கு எளியவனாக பெருமாள் எப்படி இருக்கின்றார், அதே போல பிறர்களுக்கு அறிய வித்தகன் எப்படி இருக்கின்றான் எம்பெருமான். பத்துடை அப்படின்னு சொல்லும் பொழுது ஞாசதசகம் பத்து, அடைக்கல பத்து, அந்த பத்து பாசுரங்கள், அந்த பத்து உடை அடியவர் சுவாமி தேசிகன் அனுகிரகித்த பிரகாரம் பத்துடை அடியவருக்கு எளியவர் என்ற பாசுரத்தை அடைக்கல பத்து ஞாசதசகம் இதோடவும் நாம நயனம் பண்ணி பார்க்க போறோம். அதே போல நம்மாழ்வார் எப்படி இந்த பாசுரத்தை நயனம் பண்ணாரோ அதே மாதிரி இந்த பாசுரத்தை நம்முடைய தேவப்பெருமாள் விஷயமாகவும் நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் இருக்கக்கூடிய அவகாசத்தில். பத்துடை அடியவர் கெளியவர் பிறர்களுக்கு அறிய வித்தகன், மலர் மகள் விரும்பும் அரும் பிறல் அடிகள், மற்றொரு கடவெண்ணை கலவிடையா கலவினில் உறவிடையா புண்டு, எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எழிவேன். முதல்ல திருவாய்மொழி பாசுரத்தினுடைய அர்த்தத்தை வரதன் விஷயமாக பார்த்துட்டு அதன் பிறகு ஞாததசகத்தையும் அடைக்கலப்பத்திலையும் இந்த பத்துடை அடியவர் என்கின்ற தலைப்பிற்கு ஏற்றா போல நாம் அனுபவிக்கலாம். இதுல பத்துடை அடியவர் உயர்வர உயர்நலம்ன்ற திருவாய் மொழியில சர்வஸ்மாத் பரன் அப்படின்றத ரொம்ப அழகாக காண்பித்தார் ஆழ்வார். வீடு முன்முற்றவும் அப்படின்ற பதிகத்திலையும் அவன் பரத்துவ விசிஷ்டனாக இருக்கின்றபடியினால எல்லோராலும் ஸ்தோத்திரம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் எம்பெருமான். பரத்வனாகினும் பஜனீயன் அப்படின்னு பகவத் விஷய வாக்கியம், பரத்வனா இருக்கிறபடியினால ஸ்தோத்திரம் செய்ய கடவன் யார் ஸ்தோத்திரம் பண்ண முடியும், சாட்சாத் எம்பெருமான் பரன் அப்படின்றதை உணர்ந்தவன் ஸ்தோத்திரம் பண்ண முடியும். சாதாரணமற்ற மக்களால ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? என் பெருமான ரொம்ப கஷ்டமானவன், ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. முதல்ல சர்வஸ்மாத் பரன்னு சொல்லியாச்சு. சர்வஸ்மாத் பரன்னும் பொழுது சர்வ வேதாந்த விஷயங்களையும் காட்டியாச்சு. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப சர்வஸ்மாத் பரனாக இருக்கக்கூடியவன ஸ்தோத்திரம்ன்றதுன்றது அதிகாரி விசேஷம், அதுவும் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவாளால் தான் முடியும். அதே மாதிரி பரனாக இருக்கின்றபடியினால பஜனீயன் அப்படின்னு சொல்லப்பட்டது. பஜனீயத்துவம் யாருக்கு வரும்? அப்போ அவனை நான் ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னும் போது அவனும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய சக்தி சாமர்த்தியம் என்னிடத்துல இருக்கணும். அந்த சக்தி சாமர்த்தியம் இருந்தால்தான் என்னால ஸ்தோத்திரம் பண்ண முடியும். அதே ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, கிம்ஜா ஹராமி வரத ஸ்துதியே கதம் வா கத்யோதவத் பிரளப்பு சங்குச்சித பிரகாஷா. என்னதான் ஸ்தோத்திரம் பண்றதாக இருந்தாலும் எம்பெருமானுடைய சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவ விஷயங்கள் எல்லாத்தையும் உணர்ந்து அவனை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய சக்தி எனக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால், அடியேனுக்கு அந்த விஷயத்துல ரொம்ப இல்லை. ஆழ்வார் தன்னை சொல்லிக்கிற பத்துடைய அடியவருக்கு எளியவராக இருக்கக்கூடியவனை அவன் மாறணும். அப்பதான் பக்தியுடையவர்களாக நாம் இருக்கிறோம். அப்போ அதற்கு ஏற்றா போல் அவன் தன்னுடைய சௌலபியத்திற்கு கொண்டு வரணும், சௌலபியத்தை காட்டணும் பெருமாள். அப்ப அப்படிப்பட்டவரை தான், அப்படிப்பட்டவனாக அவன் இருந்தால்தான் நான் அவனை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு என்னுடைய காரியத்தை தொடங்கவே முடியும். சம்ஸ்காரமே வளரும். பாஷ்ய பங்கி சம்ஸ்காரம்ன்றது காரியாந்தர யோக்கியதா கரணும். காரியாந்தரத்துல யோக்கியத்தை எனக்கு எப்போ வரும் அப்படின்னா, பெருமாளுடைய சங்கல்பம் இருந்தால் எனக்கு யோக்கியத்தை வரும், இல்லைன்னா எனக்கு எப்படி யோக்கியத்தை வரும்? அப்போ சர்வஸ்மாத் பரனாக இருக்கக்கூடியவன், பரனாக இருக்கக்கூடிய காரணத்தினாலேயே பஜனீயனாக இருக்கக்கூடியவன் இந்த திருவாயுமொழியினால அவனுடைய சௌலபியத்துவம் பரிபூர்ணமா இந்த இடத்துல பேசப்படுறது. அதனால்தான் பத்துடை அரியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் அப்படின்னு சொன்ன. ஓ பகவத் விஷயத்துல இங்க ஒரு வாக்கியம் இருக்கு, திருஷ்டாந்தம் காட்டுறான். இருகை முடவன் ஆணை ஏறினா போலே. இப்ப இருகை முடவனா இருக்கக்கூடியவன் எப்படி ஆணை ஏற முடியும்? அவனுக்குதான், அவன் தான் முடவனாச்ச, பங்கு பிரஜாபதி இல்லையா, அவன் தான் முடவனாச்ச. அப்படி முடவனா இருக்கும் பொழுது அவன் தானே யானை ஏறணும் அப்படின்றது நடக்காத விஷயம். ஒன்னு, அந்த யானை இவனுக்கு ஏற்றா போல வளைந்து கொடுக்கணும். யானைனா அது அத்திகிரி திருமாலாவும் இருக்கலாம் இல்லையா, சாதாரண கஜமாவும் இருக்கலாம், அத்திகிரி திருமாலாவும் இருக்கலாம். அதனால அந்த யானை தானாக வளைந்து கொடுத்து இந்த பக்தனுக்கு ஏற்றா போல வளைந்து கொடுக்கணும். டே சம்ஸ்கிருதத்துல சின்ன பாடம் ஒண்ணு இருக்கு, ஆறாம் கிளாஸ்ல ஒரு பாடம் இருக்கு. ஒரு பாத்திரம் விற்கிறவன், பாத்திரம் பக்கத்து ஊருக்கு போய் பாத்திரங்கள்லாம் விற்பான், வண்டி கட்டி எடுத்துன்னு போய் விற்பான். அப்ப அவன் போகும்பொழுது நல்ல மழை பெய்யும். இப்போ சேரு சேத்துல வந்து வண்டி மாட்டின்றோம். வண்டி மாட்டின்ற உடனே என்ன சொல்லுவா, இவன் எல்லா பிரயத்தனமும் பண்ணி பார்ப்பான், சொப்பிரயத்தனம் எல்லாத்தையும் பண்ணி பார்ப்பான், எல்லா பிரயத்தனம் பண்ணி வண்டி எப்படியாவது சேத்துல இருந்து மேல வந்துடாதா அப்படின்னு பிரயத்தனம் பண்ணி பார்ப்பான். அப்போ எல்லா பிரயத்தனமும் பண்ணி பார்த்த பிறகு வண்டி மேலேயே ஏறல. அப்போ சொப்பிரயத்தனம் தெக்துவா, உடனே பண்ணுவான், இது நம்மால ஆற காரியம் கிடையாது, எம்பெருமானை நாம் ஸ்தோத்திரம் செய்தால் எம்பெருமான் நம்மை ரட்சிப்பான் அப்படின்னு. அப்போ சுவப்பிரயத்தனத்தினால் நடக்கக்கூடிய விஷயம்ன்றது எதுவுமே இல்லை. அப்ப என்ன பண்ணணும், எம்பெருமான் நமக்காக இறங்கி வரணும் இல்லையா. நமோஸ்து சந்திராக்க மருத்கணேபியா இல்லையா, நமோஸ்து ராமாய தலக்ஷ்மணாய நமோஸ்து ருத்ரேந்திர யமானேபியா நமோஸ்து சந்திராக்க மருத்கணேபியா இருக்கீங்க. தேவி நடுவில் ஒரு வாக்கியம், தேவி சக்தி ஜனகாத் மஜாய். அப்ப எதுவுமே நம்ம கிட்ட இல்லை, சுவப்பிரயத்தனத்தினால் நடக்கக்கூடிய விஷயம்ன்றது எதுவுமே கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், யானை நமக்காக இறங்கி வரணும். அப்ப யானை நமக்காக இறங்கி வந்தாலன்றோ நாம் என்ன பண்ண முடியும், நாம் கை இருந்தாலும் சரி கையை இல்லாட்டாலும் சரி. அதனாலதான் சௌலபியம் அப்படின்னு சொல்லும்போது எப்பேற்பட்ட எளியவனாக அவன் இருக்கிறான். ரெண்டு பேருக்குமே இங்க நல்லது நடக்கிறது. யாருக்கு, ஒருத்தன் பாக்யஹீனனா இருக்கான், ஒருத்தன் பாக்யவானா இருக்கான். பாக்யம் உள்ளவனாக இருந்தால் எம்பெருமான் சுலபமா எம்பெருமான் அவனை ரட்சிக்கிறான். பாக்யஹீனா இருந்தாலும் எம்பெருமான் ரட்சிக்கிறான், அவனையும் விட போறது இல்லை, அவனையும் எம்பெருமான் ரட்சிக்கிறான். எப்படி ரட்சிக்கிறான், அவனுக்கு கொஞ்சம் விளம்பரம் ஏற்படுறது, இவனுக்கு ஆச்சாரிய கட்டாட்சத்தினால சீக்கிரமே கிடைக்கிறது, தஸ்மாத் ஆச்சாரியவான் முக்தௌ அப்படின்னு ஆச்சாரியமானா இருக்கணும், அதனால ஆச்சாரியனை உடையவனாக இருக்கிறபடினால் அவனுக்கு சுலபமாக சௌலபியம் அப்படின்ற அந்த தன்மையானது அவனுக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கிறது. அதனால எம்பெருமானாக இருக்கக்கூடியவன் சர்வஸ்மாத்து பரனாக இருந்தால் அவனிடத்துல எல்லோரும் சென்று சேர்வதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பரனாக இருந்தாலும் ஆழ்வார் பஜனீயன்னு சொல்லிட்டா அவனிடத்துல அப்பவும் போய் சேர்றது ரொம்ப கஷ்டம். எப்படி இருந்தாலும் எம்பெருமானை போய் அடைவது என்பது எப்ப நடக்கும்னால் தனக்கு காரியம் ஆகணும்னா தான் இறங்கி வரணும், அப்பதான் காரியம் ஆகும். இல்லைன்னா தான் பரவாசுதேவனாக அமர்ந்து கொண்டிருந்தால் எந்த காரியமும் நடக்காது. லீலா விபூத்தியோ நித்திய விபூத்தியோ இருக்கட்டும், எதா இருந்தாலும் லோகவத்து லீலா கைவல்யம், அவர் இறங்கி வரணும். அவர் இறங்கி வந்தா மட்டும்தான் லீலையா காரியம் கரோதி, லீலையா அவர் காரியம் பண்ணால் மட்டும்தான் தாய் தனக்கு தேவையான விஷயங்களை தான் தான் நிறைவேற்றிக் கொள்ளணும். தனக்கு தேவையான விஷயங்களை அவர் பண்ணுவார் அப்படின்னு இருந்தால் அது எப்ப பண்ணுவாரோ அப்பதான் பண்ணுவார். ஏன்னா அவனுக்கு ஒரு தடை இருக்கு, இவனுக்கு தடை எதுவும் இல்லை, அவனுக்கு அங்க தடை இருக்கு. என்ன கர்மான்னு ஒரு தடை இருக்கு. அவன் எவ்வளவோ பிரயத்தனப்படுறான் இங்க வரணும்னு, அவன் எவ்வளவோ பிரயத்தனப்படுறான், ஆனால் என்ன ஆகும், அவனுக்கு ஏதோ ஒரு தடையின் காரணமாக அவனால வர முடியல இல்லையா. நாபுத்தம் சீயத்தே கர்மம் கல்பகோடி சிந்தையில் போய் பாக்கியம் இருக்கு, ஸ்ரீபாஷ்யத்திலும் எடுத்திருக்காரு நாலா அத்தியாயத்தில். நாபுத்தம் நாபுத்தம் சீயத்தே கர்மம் கல்பகோடி சிந்தையில் எவ்வளவு நாளானாலும் கர்மாவை கழித்துதான், இது பிரபக்தி விஷயத்தில் இல்ல, கர்மாவை கழித்துத்தான் தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படியா இருந்தாலும் கர்ம பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால அவனுக்கு ஒரு தடை இருக்கு. நம்ம தேடி, அதாவது எம்பெருமான் இப்படி நினைக்கிறான், என்ன தேடி அவனால வர முடியல, ஆனால் அவனை தேடி என்னால் போக முடியுமோ இல்லையோ, என்ன தேடி அவனால போ, அவனிடத்துல நான் போறதுக்கான காரணமும் வேற ஒண்ணு இருக்கு, அதுவும் இவன் பண்றது இல்ல. ஏன்னா மலர் மகள் விரும்பும்னு பாத்திரத்துல ஆழ்வாரே எடுக்கிறார், பக்கத்துல புருஷகார மூர்த்தியா அவ இருக்கா, நீ போ அப்படின்னு. பெருமாளுக்கே அந்த நிலைமைதான், அங்க சுச்சு தட்டினா இங்க போய்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அப்போ பெருமாளுக்கும் பக்தனை தேடி பக்தனிடத்திலே பரிபாலிக்கக்கூடிய ஒரு தன்மை என்ற சௌலபியமானது திராட்டி வாயிலாக கிடைக்கக்கூடிய ஒரு சௌலபியம் என்ற தர்மம். அதனாலதான் சொரூப நிரூபக தர்மங்களாகட்டும், நிரூபித்த சொரூப விசேஷங்களாகட்டும், எல்லாமே பிராட்டி விசிஷ்டனா இருக்கக்கூடியவனுக்கு சுலபமாக இருக்கக்கூடிய தர்மங்கள் அது எல்லாமே. மற்றவர்கள் பிராட்டி விசிஷ்டனாக யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளலையோ அவளுக்கு நிரூபிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இன்றளவும் கூட நமக்கே அது சுலபமா இருக்கு அப்படின்னால் அது சுலபமா இருக்கிறதுக்கான காரணம் ஒன்றுதான், நமக்கு பிராட்டி விசிஷ்டனான எம்பெருமானை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால எம்பெருமானுக்கு சௌலபியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த மூணாம் திருவாய் மொழியில பத்துடை அடியவர் கேளியவர் பிறர்களுக்கு அறிய வித்தகன்ற பாத்திரத்துல ரொம்ப அழகா காட்டார். இந்த இடத்துல ஏற்கனவே சொன்ன போல யாராக இருந்தாலும் எம்பெருமானால் ரட்சிக்கப்பட வேண்டிய வஸ்துவாகத்தான் இருக்கிறார்கள். அது சேத்தனாச்சேத்தன வஸ்துக்கள் எப்படி இருந்தாலும் சரி, வேதம் சொன்ன போல எதோவாயமானி பூத்தானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி தீவந்தி எத் பிரயந்தி அபிசம்பிசந்தி, இதான் லோகத்தில் நடக்கிறது எல்லாமே. அப்போ ஏன ஜாத்தானி ஜீவந்தி, எதெல்லாம் உண்டாக்கப்பட்டதோ அதெல்லாமே எம்பெருமானுடைய சங்கல்பத்தின் பேர்ல ஜீவித்துக் கொண்டிருக்கக்கூடிய வஸ்துக்கள், அது சேத பரிதிருஷ்யமான சேத்தனா சேத்தனாத்மகமா இருக்கக்கூடிய இந்த அண்ட சராச்சரங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுமே அண்ட சராச்சரங்களை வைகுண்டத்துக்கு ஏற்றி அப்படின்னு ஆழ்வார் சொன்னா போல எந்த வஸ்துக்களாக இருந்தாலும் எம்பெருமானுடைய கிருபா கட்டாட்சத்திற்கு பாத்திரபூந்தராக இருக்கக்கூடிய வஸ்துவாகத்தான் இருக்கு. அதுல ஏற்கனவே சொன்ன போல பாக்கிய கீணனாக இருக்கக்கூடியவர் ஒருத்தர், பாக்கியவானாக இருக்கக்கூடியவர் ஒருத்தர். இப்போ பாக்கிய கீணன் அப்படின்றது எங்க வந்தது அப்படின்னா, பாக்கிய கீணனாக இருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது பாக்கிய கீணத்துவம் கர்ம சாபேட்சத்துவாச்சும் வந்தது. இப்ப எல்லாருக்கும் பாக்கியம் இருக்கு, பாக்கியம் பலத்தி சர்வத்திர அத்தி அத்திய மை பலித்தம் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் பாக்கியம் இருக்கு. பலத்தி சர்வத்திர கவிஞர் சொன்னார் எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் பாக்கியம் இருக்கு. அத்தியம் அமாபி பலித்தம், இன்னைக்கு எனக்கும் அத்தியமே சபலம் என்ன அப்படின்னு அக்ரூரர் சொன்னா போல இந்த 40 வருஷங்கள்ல இன்று இந்த ஊர்ல 28 வருஷம் இருந்திருக்கும் இல்லையா, இன்னைக்கு சுவாமியினுடைய அனுகிரகத்தின் பேர்ல இன்னைக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு, இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு வாக்கிய கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம். இப்போ பாக்கிய கீரனா இருக்கும் பொழுது நமக்கு ரட்சணம்ன்றது கொஞ்சம் விளம்பமா வரும், கொஞ்சம் லேட்டா வரும். பாக்கியவானா இருக்கும் பொழுது சீக்கிரமா வருது, அக்ரூரருக்கு தெரியும் கம்சன் எதுக்காக நம்மளை அனுப்புறான்னு சொல்லிட்டு. ஆனாலும் அக்ரூரர் போறார், எங்க பெருமாள் இருக்கும் இடம் சென்று தெரிவிப்பது நல்லது அப்படின்றதுனால அங்க போய் தெரிவிக்கிறார் பெருமாளை. அது எப்படி போய் தெரிவிக்கிறார், அதுவே தபலம் சென்று சொல்லிட்டு போய் தெரிவிக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு விஷயம் அது இல்லையா? கம்சன் இப்ப கம்சன் வர சொல்றானே, எதற்காக வர சொல்லுவான், அவன் என்ன காரியத்திற்காக வர சொன்னான், பெருமாளுக்கு தீங்கு நேரிடுமோ அதெல்லாம் மனத்துல தோணல. ஏன், சர்வஸ்மாத் பரத்வம்ன்றது பெருமாளிடத்துல இருக்கு. பெருமாள் பரம பரம சுலபன், என்னை எப்படியோ வான கூப்பிடுவான், என்னிடத்துல அவன் தயை காட்டுவான், அவன் இருக்கிற இடத்துல போய் தெரிவிக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கும், அதனால பாக்கியம் எனக்கு இருக்கு, ஆகையினால நாங்க போறேன்றார் அத்தூர். பாக்கிய கீரன் யாரு, வேற ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுட்டு பெருமாள் இடம் தேடி வந்தா. அவன் பூதனையா இருக்கட்டும், சகடாசுரனா இருக்கட்டும், யாரா யமதார்ஜுனாதிகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் வேறொரு எண்ணத்தை கொண்டு எம்பெருமான் திருவடிவாரத்தை பற்றி கொண்டார்கள். அது திருவடிவாரத்தை தான் பற்றி கொள்ளணும்ன்றது இல்லை, எம்பெருமான் சரீரத்தில் எந்த அங்கத்தை பற்றி கொண்டாலும் போறோ அவளுக்கு ரட்சணம் அப்படின்றது சுலபமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றது பாக்கிய கீணன் விஷயத்திலையும் நம்மால பார்க்க முடியும். அப்படிப்பட்ட இணைந்திருந்த எங்கே எளிவேன்ற போல இந்த இடத்துல எளிமை என்பது எம்பெருமானோடு இணைந்திருக்கிறது, அது ஓரளவோடு இணைந்திருந்தது அந்த எளிமை. அந்த எளிமையை ஆழ்வார் நம் பக்கலிலே காண்பித்தார், ஓரளோடு இணைந்திருந்து அந்த எளிமையை கொண்டு வந்து நம் பக்கலிலே காண்பித்து கொடுத்தார். மிக அழகார் அப்படி பத்துரை அடியவருக்கு எளியவர் அப்படின்னு. பொதுவாகவே இந்த விளக்கு இருக்கும், எம்பெருமான் எப்பேற்பட்ட ஜோதிஷ், பரஞ்சோதிஷ் நமக்கு தெரியும், அப்பேற்பட்ட பரஞ்சோதிஷ் எம்பெருமானை எதிர்க்கக்கூடியவர்கள். எம்பெருமானுக்கு நமக்கெல்லாம் தெரியும், எம்பெருமானுக்கு விரோதின்றவா கிடையாது இல்லையா? எம்பெருமானுடைய ஆசிரித்தாருக்கு யாரெல்லாம் விரோதியாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் எம்பெருமானுக்கு விரோதியாக இருக்கிறார்கள். அப்படி எம்பெருமானுக்கு விரோதியாக இருக்கக்கூடியவர்கள்லாம் எம்பெருமானை எதிர்த்து போரிட்டு ஜெயிப்பது அப்படின்றது இல்லை. எம்பெருமான் பரஞ்சோதி, இந்த விளக்கு இருக்க விளக்கு ஏற்றி வச்ச உடனே விட்டில் பூச்சி தானா போய் விளக்கில் விழுந்து, எங்க இருந்தாலும் சரி தானா போய் விளக்கில் விழுந்து இதை விட்டுரும், உயிரை விட்டுரும். அப்படிதான் இந்த விட்டில் பூச்சியுடைய ஒரு தன்மை. அப்படி எம்பெருமானும் விளக்கு தான், ஏன்னா ஆழ்வாரே சொன்னார் இல்லையா, சாட்சா திருவேங்கடமுடியான பத்தி சொல்லும்போது வேதனல் விளக்கேன்றார் பெரிய திருமொழியில். அப்ப வேதனல் விளக்கு அதே தான் பாழ்ச்சிக்கார் சொன்னார், சுதிசிரசி விதித்தே பிரம்மணி சீனிவாசே அப்படின்னு சொன்னார், வேதனல் விளக்கத்தான். அப்போ சாட்சா திருவேங்கடமுடையான் ஆயர்குலத்திலே தோன்றும் அணிவிளக்குன்னு சொன்னான் ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்துல. அப்படி இப்படிப்பட்ட வெங்கதிரோன் குலத்திற்கு ஓர் விளக்காய் தோன்றினார் ஆழ்வார் பெருமாள் திருமொழியில். அப்படிப்பட்ட பரஞ்சோதிஷாக இருக்கக்கூடியவன் சாட்சா பெருமாள். இப்போ அந்த பாசுரத்தை நம் பெருமாள் விஷயத்துல நயனம் பண்ணி காண்பிக்கணுமோ இல்லையோ, பத்துரை அடியவருக்கு எளியவர் சொல்லும் பொழுது பக்தி உடையவர்கள் அடியவர்கள் நாம தான் இருக்கோம். அப்போ பரஞ்சோதிஷாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு சொன்னோம். மிகப்பெரிய ஜோதி யாருன்னு கேட்டால் சாட்சாத் நமக்கெல்லாம் தெரியும், சாட்சாத் தேவ பெருமாள் மிகப்பெரும் ஜோதிஷாக இருக்கக்கூடியவன். ஆழ்வான் சொல்றார் எப்பேற்பட்ட ஜோதிஷோட இருக்கக்கூடியவன், ஜோதி சப்த வாச்சியனாக இருக்கக்கூடியவன் சாட்சாத் தேவ பெருமாள் அப்படின்னு சொல்லும் பொழுது, நித்தியம் நித்தியம் இந்திரிய பதாதிகம் மகோ யோகினாமபி சுதூரகம் தியா அப்படின்னா, பரதராஜஸ்தவத்துல பரஞ்சோதிஷாக இருக்கக்கூடியவன் யோகிகளுக்கும் தூரமாக இருக்கக்கூடியவன் பெருமாள். அவ்வளவு சர்வஸ்மாத்து பரன், சர்வஸ்மாத்து சுலபன் இல்லை, சர்வஸ்மாத்து பரன், சர்வஸ்மாத்து சுலபன்றதை எப்படி காட்டணும்னா இனிமேல் தான் காட்டணும், அவனுடைய சௌலபியத்தை இனிமேல் தான் நிரூபித்து காட்டணும். இப்ப இதுக்கு முன்னாடி சர்வஸ்மாத்து பரன்றதுதான் ஆழ்வார் நிரூபித்தார். அப்போ நித்தியம் இந்திரிய பதாதிகம் மகம், இந்திரியங்கள் நமக்கு இருக்க, ஏன்னா இந்திரிய நிக்கிரகம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சத்ருக்னனுக்கு. அதனாலதான் இந்திரிய நிக்கிரகம் பண்ணதுனாலதான் அவனுக்கு சத்ருக்னன் அப்படின்னே பேரு, சத்ருன் கிரந்தீதி சத்ருக்னா அப்படின்னா. ஏன்னா அயோத்தியா காண்டத்துல முதல் ஸ்லோகமே இருக்கு, கச்சதா மாதுரகம் வரதேன ததா அனகா அப்படின்னு, சத்ருக்னோ நித்திய சத்ருக்னஹான்னார் வால்மீகி பகவான். ஏன் சத்ருக்னோ நித்திய சத்ருக்னஹா அப்படின்னாருன்னா, எவனொருவன் இந்திரியத்தை ஜெயித்தானோ அவன் சத்ருக்னன். ஏன்னா இந்திரியம் கிரந்தி, இந்திரியங்களை ஜெயிக்கக்கூடியவனா இருக்கணும். இப்போ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதை காட்டிலும் பாகவதனுக்கு கைங்கரியம் பண்றது ஒரு வசதியான ஒரு விஷயம்தான். அதுவும் பாகவத கைங்கரியத்தை பண்ணும் பொழுதும் எப்படிப்பட்ட ஒரு பாகவத கைங்கரியம்னா, இந்திரிய நிகிரக பூர்வகமாக ஒரு பாகவத கைங்கரியம், புலங்களை அடக்குதல் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படிப்பட்ட இந்திரியங்கள் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய சாதாரண ஊன் இந்திரியங்கள், நமக்கு இருக்கக்கூடிய மாம்ச சக்ஷுஸ் இப்படின்னு இருக்கக்கூடிய இந்திரியங்கள் மூலமாக எம்பெருமான் வரதனை தெரிந்து கொள்வது என்பது அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால்தான் நித்தியம் இந்திரிய பதாதிகம் மகோ யோகினாமபி சுதூரகம் தியா அப்பியனு சிரவ சிரசு துர்கிரகம் பிராதுரஸ்தி கரிசைல மஸ்தக. அப்போ பிராதுரஸ்தி கரிசைல மஸ்தக, எங்களுக்கு ரொம்ப நாள கஷ்டம், கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம், எம்பெருமான் சர்வஸ்மாத் சுலபன் அப்படின்றது என்னால தெரிஞ்சுக்க முடியல. அப்ப அவ்வளவு கஷ்டமா இருக்கு, ஆழ்வான் சொல்றார் அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இப்போ எனக்கு இருக்கக்கூடிய வேதாந்த தத்துவ ஞானங்களை கொண்டு எம்பெருமானை பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்ண முடியுமான்னு கேட்டா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். வேதாந்தம்னா என்ன, பிரம்மத்தை முழுவதுமாக அறிந்து கொள்வது அப்படின்றது வேதாந்தம் இல்லையா, பூர்ணமாக அறிந்து கொள்ள வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு பிரம்மத்தை பத்தி. இதுவரை தெரிந்து கொண்டது பிரம்மத்தை பத்தி பூர்ணமா தெரிஞ்சுக்கல, இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்கு. ஒரு பாட்டுல வராது, தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் இருக்காது ஒரு பாட்டுல. அப்படி சுஸ்பஷ்டமாக இல்லையா இருக்கக்கூடிய பரவாசுதேவனை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் சுலபமா யார தெரிஞ்சுக்க முடியும் நம்மளால, பிராதுரஸ்தி கரிசெய்த கரிசெய்த மஸ்தக, நம்முடைய தேவபெருமாள் இருக்க பாருமோ எளியவன், பத்துடைய அடியவருக்கு எளியவராக அவரை தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது மிகப்பெரும் ஜோதிஷாக இருக்கக்கூடிய அவரை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபமான விஷயம். ஏன்னா அர்ஜுனனுக்கே தெரியல, அதனாலதான் அர்ஜுனனே அத்தனை கேள்வியை கேட்டுத்தான் புரிஞ்சுக்கிறான். ஏன்னா அவதார ரகசியத்தை சொல்லும் பொழுது இல்லையா, நான் இந்த ரகசியத்தை நீ மட்டும் கேட்கல, இதுக்கு முன்னாடி மனு கேட்டார், விவசாயம் கேட்டார், அதுக்கப்புறம் நிறைய ராஜரிஷிகள் கேட்டா, இப்ப நான் உன்னிடத்துல சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப எல்லாருக்குமே இந்த சந்தேகம் வரும் இல்லையா, என் பக்கத்துல நிக்கிற ஒருத்தர் நான் எங்கேயோ மனுக்கு சொன்னேன், விவசாயனுக்கு சொன்னேன், ராஜரிஷிகள் எல்லாருக்கும் சொன்னேன் அப்படின்னு இருக்கும்பொழுது சூரியன் படுறதுக்கு. அப்போ அப்படி இருக்கும்பொழுது நான் வந்து போய் எனக்கும் நீ தான் சொன்னா எப்படின்னும் பொழுது, அப்ப பெருமாள் பகவனிமே வேண்டிட்டானே, எத்தனையோ ஜென்மங்கள் எனக்கு கழிஞ்சிருக்கு, எனக்கு என்னுடைய ஜென்மங்கள்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, உன்னுடைய பாஞ்சத்தில் என்ன நடந்ததுன்னு உனக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரோ இல்லையோடா. ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் யோவே யோகம் யோவேத்தி தத்துவதா, என்னை யார் தெரிஞ்சுக்க முடியும், ஜென்ம கர்மச்ச மே திவ்யம், என்னுடைய தன்மைகளை பூர்ணமாக யார் தெரிந்து கொள்கிறார்களோ, ஆச்சாரிய உபதேச பூர்வகமாக சர்வஸ்மாத் சுலபன் அப்படின்ற சௌலபியத்தை யார் உணர்ந்து கொள்கிறார்களோ, ஏவம் யோகேத்து தற்பதா இருப்பதை எவரவர்கள் உள்ளபதி உணர்ந்து கொள்கிறார்களோ, தக்வா தேகம் புனர்ஜென்மன் இல்லையா, அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பரம் ததா இல்லையா, எதுவுமே என்னிடத்துல ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே எம்பெருமானாலே செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கு. எம்பெருமான் ஆட்டி வைக்கிறான் எல்லா விஷயங்களையும் நடப்பதற்காக. எம்பெருமானுடைய சாதுகாரி தாதுர்பவதி பாபகாரி பசிபாஷ வாக்கியம், சாதுகாரி தாதுர்பவதி பாபகாரி பாபவதி, புண்ணிய புண்ணியன கர்மனா பவதி பாப பாப்பேன அப்படின்னு வைஷம்ய நைர்கிருண்யன தாபேக்ஷத்வாத் ததாகி தரிசயதி அப்படின்ற சூத்திரத்துல பாஷ்யக்காரர் எழுதுது. இப்ப சாது புண்ணியம்னா புண்ணியத்தை அடையலாம், பாபம்னா பாபத்தை அடைய முடியும் இல்லையா. அப்போ இந்த ஜென்மத்துல நம்ம புண்ணியம் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு காரணம் போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம், இந்த ஜென்மத்துல பாபமே பண்ணியிருக்கோம், அதுக்கும் காரணம் போன ஜென்மத்துல ஏதோ பாபம் பண்ணிருக்கோம். அதுக்கு மண்டோதரி சொல்றாளே, சுபகிரு சுபமாப்னோதி பாபகிரு பாபமாப்னோதி இல்லையா, சுபம்னா சுபத்தை அடையலாம், பாபம்னா பாபத்தை அடைய முடியும். விபீஷனாக சுபம் பிராப்தவான் தொம்சைவ நிக்கதோ, விபீஷன் சுபத்தை அடைஞ்சிருக்கான், நீ இப்படி படுத்துட்டு இருக்கியே அப்படின்னு கேட்கிறாளோ இல்லையோ மண்டோதரி. அந்த மாதிரி ஜென்ம கர்ம ஜென்மா தேகம் புனர்ஜென்மம், என்னுடைய உன்னுடைய இந்த ஜென்மத்தை முடித்து கொண்டு, அதுவும் பெருமாள் சொன்ன மாதிரி அகம் சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாம், எல்லா விதமான பாப்பங்களிலிருந்து உன்னை விடுவிப்பேன்னு சொன்னாரே பெருமாளே. அப்படி எளிமை யாருக்கு இருக்கு, கிருஷ்ணனுக்கு இருக்கு. அந்த கிருஷ்ணன் நம்ம கரிசையில நாதன், அப்போ பத்துடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அறிய வித்தகன். இப்போ பத்துடை பக்தியை உடைய அடியவர்கள், எப்படிப்பட்ட பக்தியை உடையவர்கள், அதுவும் பக்தின்னு சொல்லும்பொழுது யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தியான தாரண சமாதிஹி அப்படின்னு சொல்றா போல எட்டு அங்கங்களை உடைய பக்தி. இப்ப இதுவே நம்ம பிரபத்திக்கும் பார்க்க போறோம். முதல்ல பாசுரார்த்தமாக பக்திக்கு பார்க்கிறோம். பத்துடை அடியவர் அப்படின்னு பக்தியை உடையவர்கள். இப்போ யம நியமாசனங்கள் ஏலாவி புலநடக்கம் சுவாமி தேசிகன் தாளித்தா போல அதுவும் எப்படி அப்படின்னால் பக்தி யோகத்திற்கு அங்கங்களாக இந்த எட்டு விதமான யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தியான தாரண சமாதி அப்படின்னு சொல்லக்கூடியதான எட்டு விதமான அங்கங்களை காண்பித்து ஏலாவி புலநடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சாதிப்பார்க்கு இலக்காகும் அமரர் தொழும் அத்திகிரியும் அதுவும் இப்படி எம்பெருமானை சாதிப்பார்க்கு யமநியம ஆசனங்கள் மூலமாக பக்தியின் மூலமாக எம்பெருமானை சாதிப்பதற்கு யார் ஒருவர் ஆசைப்படுகிறாரோ அவருக்கு அவருக்கு புலனாகவும் அத்திகிரி இலக்காகவும் அத்திகிரி திருமால். அப்படிப்பட்ட பக்தியை உடையவர்களுக்கு இலக்காக கூடியவராக இருக்கக்கூடியவர் நம்முடைய அத்திகிரி திருமால் அப்படின்னு சொன்னார். அதுதான் இந்த இடத்துல சொல்லும்போது பத்து அப்படின்னா அதுவும் பக்தியை உடைய அதுவும் பக்தியை உடைய அப்படின்னு சொல்லும்போது எட்டினோடு இரண்டு எனும் கயிற்றினால் மனந்தனை கட்டி என ஆழ்வார் திருச்செந்த விஷத்தன். எட்டினோடு இரண்டும் எத்தனை அஷ்டாட்சரத்தம் சித்திகி அப்படின்னு ஒரு வாக்கியம் கூட பிரமாணமாக ரகசிய கிரந்தங்கள்ல எடுக்கப்பட்டது. இப்போ அஷ்டாட்சரம் எட்டினோடு இரண்டும் அஷ்டாட்சரம் துவயம் இவைகளை பிரதிதினம் உபாசனம் பண்ணி எனும் கயிற்றினால் மனந்தனை கட்டி இப்படிப்பட்ட ஒரு கயிற்றினால மனந்தனை கட்டி அப்போ மனசை ஏகாகிர சித்தா இந்த ஏகாகிர சித்தையை எவனொருவன் வளர்த்து கொள்கிறானோ அவன் பக்தியை உடையவன். பக்தி உடையவன்றது எல்லாருக்கும் பக்தி இருக்கு. பக்தி இல்லைன்றது யாருக்கெல்லாம் பக்தி இல்லை? லோகத்தில் எத்தனையோ பேருக்கு பக்தி இருக்கு. ஆசை எல்லாருக்குமே தான் இருக்கு. யாருக்குதான் ஆசை இல்லை? எல்லாருக்கும் ஆசை இருக்கு. எறும்பு கூட ஆசை இருக்கு. சக்கரை எங்க இருக்குன்னு தேடி போறதா இல்லையா? எறும்பு கூட ஆசை இருக்கு. ஆனால் அந்த ஆசையை எம்பெருமான் திருவடி வாரத்தில் எவனொருவன் செலுத்துகின்றானோ அந்த ஆசை தான் முழுமையான ஆசையா ஆகும். பக்தி எப்படி இருக்கணும்? பாஷத்தில் சொல்லப்பட்டபடி தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபமா இருக்கணும் பக்தின்றது இல்லையா? இடைவிடாது இருக்கக்கூடிய பக்தி. நம்ம ஒரு காரியம் பண்ணாலே நமக்கு ஏகப்பட்ட தடங்கள் வரும். சாஸ்திரத்திலே இருக்கு, ஒரு கர்த்தாவினால தடங்கள், கர்மாவினால தடங்கள், கரணத்தினால தடங்கள், இப்படி எல்லாம் ஏகப்பட்ட தடங்கள் இருக்கு. கர்த்தாவினாலேயே தடங்கள் வரும். நம்ம ஆத்துக்கு நம்ம கோவிலுக்கு போகணும்னு நினைச்சுட்டு இருக்கோம். நம்ம ஆத்துக்கு யாரோ ஒருத்தர் வரா, உடனே கர்த்தாவினாலேயே தடங்கள் ஏற்படுறது, கர்மாவினால தடங்கள் ஏற்படும். எனக்கே ஜுரம் வருது இல்லையா, நான் கோவிலுக்கு வரணும்னு வேண்டிக்கிறேன், ஆனால் ஜுரம் ஏற்படுறது, உபாசனம் பூர்த்தி ஆகல. அப்ப கர்மத்தினால தடங்கள் ஏற்படுறது, கரணத்தினாலே தடங்கள் ஏற்படும். நான் டூ வீலர் வச்சிருக்கேன், எங்க போனாலும் டூ வீலர் சீக்கிரம் தான் பேரடி எனக்கு. இப்ப எல்லாருக்கும் டூ வீலர் எடுத்துட்டு போறேன். அப்ப டூ வீலர் எடுத்துட்டு போகும்போது பஞ்சராயி நிக்கிறது, சொன்ன டயத்துக்கு போக முடியல, கரணத்தினால தடங்கள். நல்ல காரியம் பண்ணணும், நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னாலே ஏதோ ஒரு விதத்துல எப்படியோ ஒரு பிரகரணத்துல தடங்கள் ஏற்படுறது அப்படின்றது நிச்சயம். அப்போ எவனுக்கு தடங்கள் ஏற்படாமல் இருக்கும்? தைலதாராவதவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபமாக யாருக்கு பக்தி இருக்கோ, இடைவிடாத பக்தி இருக்கோ, எட்டினோடு இரண்டும் எனும் கயிற்றினால் மனந்தனை கட்டி, அப்ப எட்டினோடு இரண்டும் எனும் கயிற்றால் மனந்தனை கட்டி இருக்கக்கூடியவன் எவனோ அவனுக்கு இருக்கக்கூடிய பக்தி இருக்கு பாருங்க. அப்படி பக்தி உடையவருக்கு எளியவர் பெருமாள் சர்வஸ்மா சுலபன்றதுனால நான் கோவிலுக்கே போக மாட்டேன், அவன் எளியவனா இருக்கணும் அப்படின்றது நடக்குமா இல்லையா? உத்தியோகினம் புருஷ சம்ஸ்கிருத ஒரு சின்ன ஸ்லோகம், சின்ன ஸ்லோகம் இல்ல, பெரிய ஸ்லோகம் தான், சின்ன பாடத்துல வர ஸ்லோகம். உத்தியோகினம் புருஷ சிம்மம் உபயித்து லட்சுமி தெய்வேன தேயமிதி கா புருஷா வதந்தி தெய்வம் நிகழ்த்திய குரு பௌருஷம் ஆத்மசக்தியா எத்தனை கிருத்தே எதினி கோத்திர தோஷா அப்படின்னு ஒன்று வாக்கியம். உத்தியோகினம் புருஷ சிம்மம் உபயித்து லட்சுமி, அதாவது கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுண்டு கொடுக்கும்னு சொல்லிட்டு நாம வெறும உட்கார்ந்தா காரியம் ஆகாது. எத்தனை கிருதே எதின சித்தியதி, நாம பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கணும் ஏதோ ஒரு விதத்துல. எத்தனை கிருதே, அப்போ எத்தனை அஷ்டாட்சர சம்சித்தி, எட்டினோடு இரண்டும், அப்ப அந்த ரெண்டுத்தையும் உபாசனம் பண்ணி அதை கயிற்றால் கட்டி அப்படின்னா என்னுடைய மனசு பகிரேந்திரியங்களின் மூலமாக பாக்கிய விஷயங்கள்ல வியாபார பாக்கிய வியாபாரத்துல ஈடுபடாமல், லௌகிக விஷய சுகங்கள்ல ஈடுபாடு இல்லாம, எனக்கு எதை பார்த்தாலும் தான் ஆசையா இருக்கும், அப்போ பெருமாளை மறந்துட்டு எல்லா விஷயங்கள்லயும் எனக்கு ஆசை இருக்கு நான் போயிட்டேன்னா நடக்குமா? அப்போ என்னுடைய ஆசையை கட்டி போட்டு விஷயங்கள்ல லௌகிக விஷய சுகங்கள்ல ஈடுபாடு காட்டாமல் எம்பெருமான் திருவடி வாரத்துல ஈடுபாடு காட்டுவதை நிச்சயமாக கொண்டு எவன் ஒருவன் இருக்கிறானோ அப்படிப்பட்ட பக்தியை உடையவருக்கு எளியவராக இருக்கக்கூடியவர். இது ஒரு அர்த்தம். இப்போ பத்துடை சமயம் இல்லை, எல்லாம் சேர்த்தது அரியல் விஞ்ஞானம். இது தனியா அது தனியானா இது சமயம் இருக்குமோ இருக்காதோ தெரியல. அதனால அடியன் அப்படியே விஞ்ஞாபிக்கிறேன் பெரியவாள் அனுமதியோட. சரி, அப்போ பத்துடை அடியவர். இப்போ எப்படிப்பட்ட பத்துடை அப்படின்னு சொல்லும்பொழுது இது ஒரு அர்த்தமும் இருக்கு. இப்படியும் அர்த்தம் பண்ணலாம், பெரியவாள் இப்படியும் நயனம் பண்ணியிருக்கான். இப்போ பத்துடை அப்படின்னு சொல்லும்பொழுது சங்கியா சப்த வாச்சியமாகவும் சொல்ல முடியும் நம்மளால். பக்தி பூர்வகமாக அப்படின்றது பக்தி அப்படின்றது மருவி பத்தியாய் பத்துடை அப்படின்னு ஒண்ணு ரொம்ப தமிழ் வரியாது. அதனால சம்ஸ்கிருத சப்த வாச்சியங்கள் சப்தங்களை உபயோகப்படுத்துறது இல்லை. அதனால பக்தி பத்தியாயி பத்துடை பக்தியை உடையவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. சாட்சாதான் அர்த்தம் பண்ணலாம், பத்துடை பத்து உடை பத்துடை அடியவருக்கு. பத்துன சங்கியா வாச்சகமாகவும் கொண்டு எப்படிப்பட்ட பத்துடைனா அடைக்கல பத்தையும் ஞாசதசகம் என்று சொல்லக்கூடியதான பத்தையும் ரெண்டுமே தேவப்பெருமாள் விஷயம். ஆனா ரெண்டுமே தேவப்பெருமாள் விஷயமாக இருக்கிறபடினால அப்படிப்பட்ட பத்தை உடையவராக இருக்கக்கூடியவர்கள் யாரோ அப்படி பத்துடை அடியவருக்கு எளியவராக. அங்க பத்துடை அடியவருக்கு எளியவர் அப்படின்றது ரங்கநாதன் விஷயமாக சொல்லப்பட்டது. இந்த கதஞ்சித்து இழுத்துட்டு வரணும்னு சொல்றோமே சாஸ்திரத்துல, அத பலாத்த ஆக்கிரமணியம்னு. அந்த மாதிரி பலாத்த ஆக்கிரமணம் பண்றோம் நம்ம தேவப்பெருமாள் விஷயத்துல. இங்க அப்படி இல்லை, பத்துடைய அடியவர் கிளியவர் எது அடைக்கல பத்தை உடையவர் ஞாசதசகம் என்ற பத்தை உடையவர். அப்படிப்பட்ட பத்தை உடையவர் யார் அடியவா இருந்தாலோ அப்படி அடியவர்களுக்கு எளியவராக இருக்க இது ரங்கநாதன் இல்ல, சாச்சா தேவப்பெருமாள் தான் இந்த பத்துடை அடியவருக்கு எளியவராக இருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோம். இப்படி நாம அகம் மத்ரக்ஷண போறோம், மத்ரக்ஷண பலம் தான் இருந்தாலே போறோம், எம்பெருமான் நம்மை கைவிட மாட்டான் அப்படின்ற ஒரு மகாவிஸ்வாசம். எம்பெருமான் திருவடியை நாம் பற்றி கொள்கிறோம், திங்கக்கிழமை பற்றி கொள்வது, புதன்கிழமை விட்டுறது, அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை பற்றி கொள்வது அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பொதுவா இந்த வைராக்கியம் அப்படின்னு பாருங்க, அது புருஷால காட்டிலும் ஸ்திரீகளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் வைராக்கியம் எல்லா விஷயத்திலும். இந்த ஆண்கள்ல பார்த்தால் இந்த பலாபிசந்தி ரகிதமான கர்மாக்களா இருக்கட்டும், இல்ல பலாபிசந்தி பூர்வகமான கர்மாக்களா இருக்கட்டும், பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய காரியம் அல்லது பலனை எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய காரியம் எதாவதா இருக்கட்டும், எந்த கர்மாக்களாக இருந்தாலும் கூட அந்த கர்மாக்களை அனுஷ்டிக்கும் பொழுது ஸ்திரீகளுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கும். அந்த வைராக்கியம் புருஷாளுக்கு இருக்குமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்ப அடியன் சொன்னா போலதா, திங்கக்கிழமை பண்றது, புதன்கிழமை விடுறது, வெள்ளிக்கிழமை திருப்பி ஞாபகம் வரும். ஞாபகம் வந்தவொடனே பொதுவா இந்த ராமாயண அடியன் விஷயத்துல சொல்றேன், இந்த ராமாயண பாராயண விஷயத்துல பார்க்கலாம், இந்த ராமாயண பாராயணம் நித்தியம் பண்ணணும், நித்தியம் பண்ண முடியுமா? ஏதோ ஒரு காரியம் வரும். இப்போ ரெண்டு சர்க்கம் இன்னைக்கு வாசிச்சிருக்கோம், நாளைக்கு ரெண்டு சர்க்கம் வாசிக்கணும், நாளைக்கு அடுத்தாலும் புத்தர் ரெண்டு சர்க்கம் வாசிக்கணும்னு ஒரு நியமம் வச்சுருக்கோம். இருந்தாலும் அந்த முதல் சர்க்கத்துல ஒரு பத்து ஸ்லோகம் வாசி இன்னைக்கு முட்டோன்றது இல்லை இருக்கும். அப்போ நாளைக்கு எப்படியும் முதல்ல ஆரம்பிச்சு ரெண்டு சர்க்கம் கண்டினியூ பண்ணி வாசிடலாம், இந்த பத்தியை சேர்த்து கண்டினியூ பண்ணி வாசிடலாம். மறுநாள் ஏதோ ஒரு காரியம் வரும், அப்ப என்ன பண்ணுவோம், நேற்றுக்கு தான் பத்து வாசித்தவன், 20 ஸ்லோகம் இருக்கு இந்த சர்க்கத்துல, அதனால இந்த பத்துல இருந்து ஆரம்பிக்கலாம், அப்புறம் நாளைக்கு பாத்துக்கலாம் மறுபடியும் அப்படின்னு போகும். அப்படி நீங்க காரியம் பண்ணாலும் சரி இல்லையா, கதஞ்சித உபகாரேன கிருத்தேன ஏகேன ஆத்மனா. அப்ப கதஞ்சித உபகாரேனா ராமாயணத்துல வருது இல்லையா, இப்போ எத்தனைதான் உபகாரம் பண்ண அஸ்மரத்தி அபகாரானா சதமப்பி ஆத்மவார்த்தை, எத்தனைதான் நீங்க அபகாரம் பண்ணிட்டே இருந்தாலும் கூட பெருமாள் அதை பார்க்கவே மாட்டான். கதஞ்சித உபகாரேன கிருத்தேன ஆத்மனா, அப்போ கிருத்தேன ஏகேன ஆத்மனா, அப்போ கதஞ்சித உபகாரான ஏதோ ஒரு இடத்துல ஒரு உபகாரம் அப்படின்னு பண்ணா தெரிஞ்சு புத்திபூர்வகமா பண்ணக்கூடிய உபகாரமோ அல்லது அபுத்திபூர்வகமா பண்ணக்கூடிய உபகாரமோ எப்படிப்பட்ட உபகாரமான இருக்கட்டும் கதஞ்சித உபகாரம் கிருத்தேன ஏகேன ஆத்மனா. அப்போ எந்த உபகாரம் நான் தெரிஞ்சே பண்றேன், திருக்குறந்தாண்டவர் சாதிக்கிறார், இவன் தெரிஞ்சு பண்றானோ தெரியாம பண்றானோ தெரியல. அப்போ ஒரு மனைவியிடத்துல ஒரு புருஷன் என்ன பண்றான், 10 செவ்வாழை பழத்தை வேலையை முடிச்சு கொண்டு போய் கொடுக்குறான். இந்த ஸ்லோகத்தை சொல்லி திருக்குறந்தாண்டவன் சாதிக்கிறார், செவ்வாழை பழம் 10 எடுத்து கொடுக்குறான். 10 எடுத்து கொடுத்துட்டு இவன் அசதியினால விடாய் தீர போய் தூங்க ஆரம்பிச்சிடறான். மறுநாள் காலத்தால எழுந்துக்கிறான், நேற்று ராத்திரி டசன் செவ்வாய் பழம் வாங்கி கொடுத்தனே என்ன ஆச்சு அப்படின்னு. அந்த டசன் செவ்வாய் பழத்துல 8 பழம் சாப்பிட்டோம் நானும் குழந்தைகளும், 4 பழம் சாப்பிடல. ஏன் 4 பழம் சாப்பிடல? அது சாப்பிட்றதுக்கு உகந்த பழமா இல்லை, ஏன்னா அது அழுகி போச்சு. ஒரு மாதிரி என்ன சொல்றது, நோல நோலன்னு இருக்கு. அது சாப்பிட்றதுக்கு உகந்த தன்மையில அது இல்லை. அப்படியா, சரி நான் கோவிலுக்கு தான் போறேன், அந்த பழத்தை 4 பழத்தை கொடு, நான் பெருமாளுக்கு அம்சை பண்ணிட்டு வந்துடுறேன். பெருமாள் ஆச்சரியமா பார்க்கிற, எனக்கு ஒரு டசன் செவ்வாய் பழம் எனக்குன்னு வாங்கல இல்லையா, டசனை கொண்டு போய் கொடுத்த, அதுல 6 எனக்குன்னு பிரிக்கல. நீ நல்லதா 4 பழத்தையாவது எடுத்துட்டு எனக்கு வைக்கல, அதுவும் என்ன பண்ண, 4 அழுகுன பழத்தையாவது எனக்குன்னு எடுத்துட்டு கொடுக்கணும்னு தோணித்து பாரு. கதஞ்சித உபகாரம் கிருத்தேன ஆத்மனா, எனக்கு இந்த ஒரு உபகாரமாவும் பண்ணணும்னு தோணித்த. நத்மரத்தி அபகாரம் சதமபி ஆத்மஹத்யா, நீ என்ன அபகாரம் பண்ணாலும் இந்த 4 அழிஞ்சு போன பழத்தை கொடுத்த பாரு. அதற்கே நான் டோட்டலாவே பிளாட் அவுட் ஆயிட்டேன், எனக்கு இதே போறோம் எனக்கு பெருமாள் நினைக்கிறானா? அதுவும் ராமாயணத்தை சொல்றா போல, மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன். அதுவும் மித்ரபாவேன சம்பிராப்தம், ஒருமுறை எம்பெருமான் நம்மை அனுகிரகிக்க வேணும் அப்படின்னு வரதம் திருவிழப்பட்டா விட்டால் நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை. இத்தனை வருஷம் ஆச்சு அடி எனக்கு இந்த இடத்துக்கு வரதுக்கு, அப்ப வரதம் திருவிழா இல்லையா? இப்பதான் பேசிட்டு இருக்கோம் சுவாமியும் அடியேனும், இப்ப சமீப காலமா பேசிட்டு இருக்கோம். அடியே நான் ஊருக்கே வந்துடுறேன், சில சௌகரியங்கள் இருக்கு, அடியே குழந்தைக்கு அத்தியாயம் பண்ணி வைக்கணும், நான் ஊருக்கு வந்துடுறேன். அப்போ வரதம் திருவிழா படுறான், மதுராந்தகம் சேத்திரவாசம் அப்படி இப்படி இருக்கட்டும், நீ ஊர்ல வந்து இருக்கலாம் நீ அப்படின்னு திருவிழா படுறான். அப்போ மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன, எந்த விதத்திலையும் நத்தியஜேயம், அவனை விடுறது அப்படின்றது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த லோகத்துல இகலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வையத்து வாழ்வீர்கள் நாச்சியார், அப்படி இந்த லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நித்தியதூரிகளை காட்டிலும் மேம்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அதனாலதான் பக்தியை உடையவர்கள். அது ஆழ்வார் சொன்னாரோ இல்லையோ, பின்னுலாரிலும் சீரியரே அப்படின்னார் ஆழ்வார். அப்போ விண்ணுலகத்தில் இருக்கக்கூடியவர்களை காட்டிலும் சீரியராக இருக்கக்கூடியவர்கள், சீர்மை படைத்தவர்களாக இருக்கக்கூடியவர் இகலோகத்தில் இருக்கக்கூடியதான பக்த சேத்தனர்கள். ஏன் அப்படின்னா, நம்மால்தான் எம்பெருமானுடைய எம்பெருமான் சர்வஸ்மான் சுலபன் அப்படின்றத வரதன் விஷயத்துல நாம தான் நினைக்க முடியும். அது முக்தனாலேயோ இல்ல நித்தியனாலேயோ உணர முடியாது, யாரால உணர முடியும்? ஏன்னா சுவாமி நேசிகன் நமக்கு காட்டி கொடுத்திருக்காரு, வைகுண்ட வாசேபி நமே விலாசா. அப்ப இகலோகத்துல இருக்கிறவனுக்கு தான் தெரியும் வரதனுடைய சர்வஸ்மாத்து சுலபத்துவம் எப்படி நம்மளால அனுபவிக்க முடியும். அதனால்தான் விண்ணுலாயிலும் சீரியரே அப்படின்னு சொன்னேன். அதுவும் பெருமாள் நினைக்கிறாரா, ரொம்ப அழகான விஷயம், பகவத் விஷயத்துல ஒரு வாக்கியம் வருது, இவர்கள் பக்கலிலே இம்மாத்திரம் உண்டானால் பின்னை இவர்களுடைய வரத்துக்கெல்லாம் நானே கடவன். இவர்கள் பக்கலிலே இம்மாத்திரம் உண்டானால், எது வேற எதுவுமே இல்லை, எம்பெருமான் நம்மை ரட்சிப்பான் அப்படின்ற எண்ணம் இல்லையா. நமம ஸ்ரீபதே தேவேதி, என்னுடையது இல்லை எதுவுமே, நமம எல்லாமே ஸ்ரீபதி பெருந்தேவி நாயக சமயத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அத்திகிரி அருளாள பெருமாளுக்குத்தான் எல்லாமே சொந்தமோ தவிர என்னால் நடக்கக்கூடியது அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஆகையினால்தான் இவர்கள் பக்கலிலே இம்மாத்திரம் உண்டானால், இம்மாத்திரம் இருக்கு, எம்மாத்திரம்னா அவன் நம்மை ரட்சிப்பான். மகாவிஸ்வாசம் ஆனுகூல்யத்தை சங்கல்பா பிராதிகூல்யத்தை வர்ஜனம் ரட்சிச்சு மகாவிஸ்வாசம் கோத்திருத்வம் கார்பண்யம் அப்படின்னு சொன்னமே 5, அந்த 5 மகாவிஸ்வாசம் ரொம்ப முக்கியம். அந்த மகாவிஸ்வாசத்துடன் கூடியவனாக இவன் இருக்கணும். இப்ப நமக்கு ஆனுகூல்யத்து சங்கல்பம் இருக்கோ இல்லையோ அது வேறுபட்ட விஷயம், பிராதிகூல்யத்தை வர்ஜனம் கொடுத்துதான் போறோம். தொய் ரட்சதி ரட்சகைக்கு மஞ்சி, தொய்சா ரட்சதி ரட்சகைக்கு மஞ்சி, இது நிச்சித தீஹி திரையாம நிச்சயம் திகர வேகவதி கடாசிரயந்தோ. நீ என்ன ரட்சித்தாலும், என்ன ரட்சிக்கணும்னு இருந்தா உன் ஒருவனால்தான் என்னை ரட்சிக்க முடியும். அப்ப எனக்கு வேற யாருடைய துணையும் வேண்டாம், என்னை ரட்சிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டியா, அப்பவும் எனக்கு வேற யாருடைய துணையும் வேண்டாம். ஏன், உன்னாலேயே என்னை ரட்சிக்க முடியாத பொழுது வேற யாராலதான் என்னை ரட்சிக்க முடியும்? யாராலையும் ரட்சிக்க முடியாது. இது பிராதிகூல்யத்தை வர்ஜனம். அப்போ துவைச்சா ரட்சதி ரட்சதி ரட்சகைக்கு மஞ்சி, நீயே என்னை ரட்சிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டன, அப்போ எனக்கு யாருடைய தயவும் தேவையே இல்லை அப்படின்னு ஆனுகூல்யத்தை சங்கல்பம் பிராதி இம்மாத்திரம் உண்டான. அப்ப இவர்கள் பக்கலிலே இம்மாத்திரம் ஒரு புத்தி, இந்த புத்தி தானா வராது, ஆச்சாரிய உபதேச பூர்வகமாக வரக்கூடிய ஒரு புத்தி இல்லையா? அதனால தான் ஆரம்பத்திலேயே பாப்பிட்டா சத்திரவந்துஸ்தேன்னு சொல்லும் பொழுது ஆச்சாரியனை உடையவனாக இருக்க வேண்டும். அப்ப ஆச்சாரியன் இல்லைன்னா எந்த விதமான ஒரு தன்மையும் நடக்காது. அதனால்தான் இம்மாத்திரம் உண்டாகும் போது பெரியவா என்ன சொன்னா, ஆச்சாரியன் பக்கலிலே வசித்து போவாகில் அந்த ஒரு வார்த்தையும் சேர்த்துனான். அப்ப இம்மாத்திரம் உண்டானால் பின்ன இவர்களுடைய வரத்துக்கெல்லாம் அப்போ நாம ஸ்ரீபதே தேவி. அப்ப எல்லாமே ஸ்ரீபதியினுடைய ஒரு விஷயம் தானே தவிர, சாட்சாத்து பிராட்டி விசித்தனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய விஷயம் தானே தவிர என்னுடையது அப்படின்றது எதுவுமே கிடையாது. இவர்களுடைய பரத்துக்கெல்லாம் நானே கடவுள். இவனுக்கு எந்த விதமான கட்டமும் தேவையில்லை. இவனுடைய பரத்தை எல்லாம் அதாவது சீகரித்துக் கொள்ளக்கூடியவனாக நான் ஒருவனே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா தான் நாமோ இதையும் சொல்லிக் கொண்டு பத்துரை அடியவருக்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன். சாட்சாத்து பிறர்களுக்கு அரிய வித்தகன். எல்லாராலையும் சுலபமாக பெருமானை தெரிந்து கொள்வது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். சாஸ்திரம் சாஸ்திரைக்கு சமதிகம் நிற்கும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இல்லையா? சாஸ்திரயோன் இத்துவார் அப்படின்னு சூத்திரமும் இருக்கு. சாஸ்திரத்தின் மூலமாக தான் எம்பெருமானை தெரிந்து கொள்ள முடியும். சாஸ்திரா வேத்மி ஜனார்தனா அப்படின்னு பிரமாணமும் காட்டுறது. சாஸ்திரத்தினால மட்டும்தான் நம்மால் ஜனார்தனனை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டு. அப்ப பிறர்களுக்கு அறிய வைத்தவன் இவன், இவனிடத்தில் இருக்கக்கூடிய இவனிடத்திலே பக்தி உடையவர்களுக்கும் இவன் எளியவனா இருக்கா வித்தகனா இருக்கா? வித்தகன் வித்மயனியன்னா பகவத் விஷயத்துல ஆச்சரியத்தை உடையவனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னா, அதுவும் மாயா மாத்திரந்து காரணியன அனபிவக்த சொரூபத்துவார் அப்படின்னு மாயா சப்தத்துக்கு ஆச்சரியவாச்சி அப்படின்னு ஒரு அர்த்தமும் பண்ணியிருக்கும். அப்போ பலவிதமான ஆச்சரியங்களை உடையவன், எப்பேற்பட்ட ஆச்சரியங்கள் அப்படின்னு சொல்லும்போது இவனுடைய பக்தனாக இருந்தாலும் இவன் ரட்சிக்கின்றான், இவனிடத்தில் பக்தி செலுத்தாதவர்களாக இருந்தாலும் அவர்களே ரட்சிக்கின்றான். வரதராஜ மஞ்சாரத்தில் சுவாமி தேசிகன் சொல்றா போல, எம் சக் சுஷாமா விஷயம் ஹயமேதேத்வா ராகீயதா சுசரிதேன ததர்ஷ வேதா தம் துவாம் கரீஷ கருணா பரிணாமத்தே பூதானி கந்த நிகிலானி நிசாமயந்தி. எல்லோருமே எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதுக்கு விருப்பப்படுறவாள் தான் யாரா இருந்தாலும். யாருக்கு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஒரு முடியறது? எம்பெருமானுடைய சங்கல்பம் இருக்கிறவாளுக்கு எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதுக்கு முடியறது. இப்ப எம்பெருமானை நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு சக்தி யாகத்திலிருந்து வெளிவந்தவன், அவனை நாம சுலபமா பார்க்க முடியுமா அப்படின்னா, எம் சக் சுஷாம விஷயம் ஹயமேதேஜ்வா ராஜீயத்தா சுசரித்தேன ததர்ச வேதாக. பிரம்மா காட்டி கொடுத்தார். இப்ப பிரம்மா அஸ்வமேத யாகத்தின் மூலமாக பிரம்மா காட்டி கொடுத்தார். அந்த காட்டி கொடுக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை நாம தான் சுலபமா தெரிஞ்சுக்கிறோம். வேதம் தான் சொல்லிட்டு, வேதம்னு சொல்லும் பொழுது சாட்சாத்து ராமாயணமே தான் வேதமா, வேதம் தான் ராமாயணம் அவதரிச்சது. சாட்சாத்து வேதமாக தான், அதாவது வேதத்தை உபபிரம்மனா இருந்தாயே அப்படின்னு ராமாயணத்துக்கு சொன்னோம். அதே மாதிரி பாரத பஞ்சமோ வேதா அப்படின்னு சொன்னா, நிகழ கல்பதரவோ கணிதம் பலன் அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி இங்கையும் வேதமே தான் சாட்சாத்து பரபிரம்ம ஸ்வரூபமா இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது பரபிரம்ம ஸ்வரூபமா இருக்கக்கூடிய வேதத்தினால் அறியப்பட வேண்டியவனை நாமெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா, ரொம்ப சுலபமா தெரிஞ்சுக்க முடியும். யார தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அமலன் அவியாத சுடர் சுவாமி தேசிகன் சொன்ன போல, எவனொருவன் இங்க சுயஞ்சோதிஷாக அவியாத சுடராக அமலனாக எவனொருவன் கருகிரி மேல் எழுந்தொழு இருக்கிறானோ, அதுவும் கமலனுடன் அரசாலும் கருகிரி மேல் காவலனேன்னு சொன்ன போல கமலனுடன் அரசாலும். அப்போ சாட்சாத்து பெருந்தேவி தாயாரோட இங்க அரசாண்டு கொண்டிருக்கக்கூடியதான அந்த வரதனவை ரொம்ப சுலபமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னால் அது அவனுடைய சங்கல்பத்தின் பேரில் தான் முடியும். அதனால்தான் பிறர்களுக்கு அறிய வித்தகன் அப்படின்னு சொன்ன சாஸ்திரம் ரொம்ப கஷ்டப்பட்டு நிரூபிச்சது. அதனால்தான் பெரியவன் என்ன பண்ணா, சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம் ஏற்கனவே கூட அதை விஞ்ஞாபிச்சிருக்க. அதுவும் சர்வசக்தன் அப்படின்னால் வேதம் உபனிஷத் சொல்லிச்சு. உபனிஷத்துல காட்டி கொடுத்த பிரம்மம் என்பது யாராலையும் தெரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு பிரம்மம். அவ்வளவு சுலபமா அதை தெரிஞ்சிக்க முடியாது. அப்போ நம்மால சுலபமா தெரிஞ்சுக்க முடியும். எங்க தெரிஞ்சுக்க முடியும்? கத்திய பிப்பதி தேவாச்ச ஜாதரோஷத்திய தையுகே அப்படின்னு ராமாயணத்தை பார்த்தால் சர்வசக்தன் யாரு அப்படின்றத சுலபமா தெரிஞ்சுக்க முடியும். யாரை கண்டால் தேவர்களும் கடுங்குவார்களோ அவன் சர்வசக்தன் அப்படின்னு சொல்லப்பட்ட. அப்ப சர்வசக்தனாக இருக்கக்கூடியவன் சாஸ்திரத்தினால் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெருமாளை சர்வ சுலபமாக ஆழ்வார் பாசுரங்கள் மூலமாகவும் நாம சுலபமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னும் போது பிறர்களுக்கு அறிய வித்தகனாக இருக்கான். அதுவும் பிறர்களுக்கு எப்படிப்பட்ட பிறர்களுக்கு அப்படின்னா, எம்பெருமானை கொண்டு காரியத்தை சாதிக்க நினைக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அப்படின்னு. பிறர்களுக்குன்னா எல்லாரும் நோக்கத்தில் இருக்கா, தத்வெத்திரிக்கா எல்லாருக்கும் நடத்தல. எம்பெருமான் மூலமாக காரியத்தை சாதிக்க நினைக்கக்கூடியவர்களா இருக்கக்கூடியவர்கள். அதுவும் எப்படின்னா, ஐ உருவும் ஆறிருளும் அல்வழியும் அடைந்தவர்க்கு மெய் அருள் செய்திடும் திருமகால் வேழமலை நாயகனே, இல்ல வேழமலை மேயவனே. அப்போ ஐயுருவும் ஆறிருளும் அல்வழியும் அடைந்தவர்க்கு, என்னுடைய காரியம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு, நல்ல வழி எதுன்னு எனக்கு தெரியல, நான் போற பாதை சரியான பாதையாகவும் இல்லை, நான் ஏதோ துர்பாதை துர்பாதைன்னு சொல்லாம தெரியல, ஒரு வேற ஒரு பாதையில போயிட்டு இருக்கேன், அந்த பாதையில போற, அந்த பாதையில நான் போயிட்டு இருக்கிறப்போ என்ன என்ன பண்றான் பெருமாள், அந்த பாதையில போகாதே இந்த பாதைக்கு வாழ காட்டி கொடுக்கிறான். அது எப்படிப்பட்ட காட்டி கொடுக்கலாம்? அதுவும் மெய்யருள் செய்திடும் திருமால். அதுவும் யாரு? வேளமலையில இருக்கக்கூடிய மேயவன். இப்ப வேளமலையில எழுந்தருளில் இருக்கக்கூடிய கரிகிரிநாதன் என்ன ஒழுங்குபடுத்தா திருத்தி பணி கொள்றான் அப்படிப்பட்ட பிறருக்கு அப்படின்னு சொல்லும் போது நான் இருக்கேன். அதுவும் ஆஸ்திரியா வாட்சின்னு சொன்னவன், பிறர்களுக்கு அறிய வித்தகன்னு சொன்னவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான்? ஒரே பெருமாள் பார்க்கக்கூடிய ரெண்டு பேருக்கு விதவிதமா காட்டான். எப்படி காட்ட முடியும்? இரு கண்கள், எப்படிப்பட்ட கண்கள்? ஒரு கண்ண கோபத்தை காட்டான், ஒரு கண்ண கட்டாட்சத்தை காட்டான். சடாபண்டல பீஷனே சர்வதாத்த ஆசோதி பரிஸ்புடன் பிரகுதியை வைத்திருக்கள். இப்போ ஒரு கண்ணால கிரண்ய கசுபுவ தகிக்கிறான், ஒரு கண்ணால பிரகலாதன ரட்சிக்கிறான், குளிர்விக்கிறான், ரெண்டுமே பண்ண முடியும் அவனால். ஏன் இன்னும் உதாரணம் இருக்கு, ஒரு இடத்துல சயனிச்சிருக்கான் பெருமாள், அர்ஜுனனும் போறான் துரியோதனனும் போறான், அர்ஜுனனுக்கு தன்னையே கொடுக்கிறான். பகவத் விஷயத்துல வித்தகன்னு சொல்லும் போது இதை காண்பித்து கொடுத்தார் ஈட்டுல, அப்போ இதை காண்பிக்கிறார். அப்ப துரியோதனனுக்கு வெறும் தன்னுடைய சேனையை கொடுத்துட்டு நீ போயிட்டு வாழ்ந்தார். எங்கு எது கொடுத்தால் நற்பலனை கொடுக்கும் என்பது எம்பெருமானுக்கு தெரியும். ஆனால் தான் வித்தகன் விஸ்மயன் அப்படின்னு சொன்ன. அதே மாதிரிதான் அதுவும் யாருக்கு இவனுடைய அதாவது எம்பெருமானுடைய வழியில போகாமல் வேழமலை மேயவனைன்னு சொல்லும்போது எம்பெருமானுடைய வழியில போகாமல் மற்றவர்களுடைய வழியில போகும்போது எப்படிப்பட்ட ஒரு தன்மையானது வரும்னா, நம்முடைய பகவத் விஷயத்தை சொல்லும்போது நம்முடையவர்கள் எம்பெருமானையே உபாயமாக பற்றா நிற்க அல்லாதார் அச்சேதன கிரியா கலாபங்களை பற்றுகிறா போதே துரியோதனின் நிலை. துரியோதன நிலை எப்படி இருக்கு? அதுவும் நம்முடையவர்கள் தான் எப்படி இருக்காளா, எம்பெருமானியே உபாயமாக பற்றி நிற்கிறார்கள். ஆனா மற்றவர்கள் நம்மவர்கள் அல்லாதவர்கள் எப்படி இருக்காளா, அச்சேதனங்களை கிரியா கலாபங்களாக பற்றி நிற்கக்கூடிய நிலைதான் துரியோதனனுடைய நிலை இருக்கு. அதனால பக்துடைய அடியவருக்கு எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் அப்படின்னு சொன்ன. அதுவும் ஆசிரித்தனுடைய துயரத்தை போக்கடிக்கக்கூடியவன் சாட்சாத்து தேவாதிராஜன் ஆழ்வான் சொல்றா, ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி மஸ்தசேகரா சந்தனோது மயி சந்ததம் அரிஹி அரிஹி. ஆழ்வான் சொல்லும்போது அருகின்னா சாட்சாத்து பிரணதார்த்தி ஹரன் இல்லையா, அப்படிப்பட்ட பிரணதார்த்தி ஹரனாக இருக்கக்கூடியவன் ஆசிரித்தர்களுடைய தன்னை அண்டியவர்களுடைய துயரத்தை போக்கடிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் பிரணதார்த்தி ஹரன். அதுவும் புராணத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, சுவாமி தேசிகன் எடுக்கிறார், வேகவத் உத்தரே தீரே புண்ணியகோட்டியாம் அரிஸ்வயம் వరద సర్వభూతానా అద్యామి పరిదృశ్యతే అభూ అరు వేగవత్యుత్తరే తీరే పుణ్యకోట్టియాం హరి స్వయం అరు మలర్ మహల్ విరుము ఎప్పుడు ఎందుకు ఎడుకురా ఏర్కడే సలామరి కమలవిడన్ అరసాలు அவ பெருந்தேவி தாயாரோட எழுந்தடி இருக்கக்கூடியவன் மலர்மகள் விரும்பும் அரும் திறனடிகள் அவ சாட்சாத்து அப்படிப்பட்ட அரும் திறனடிகள் அரும் சொல்லும்போது லக்ஷ்மி விசிஷ்டனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அரும் ஸ்ரீநிதியும் நிதியும் அபாரமார்த்தினாம் அர்த்தித்தார்த்த பரிதான தீட்சிதம் அப்படின்னு சொன்னார் ஆழ்வார் அப்படி சொல்லும்பொழுது சாட்சாத் பிராட்டியுடன் கூடியிருக்கக்கூடிய வரதனே அப்படின்னே ஸ்தோத்திரம் பண்றார். பிராட்டியோட எழுந்தொழி இருக்கக்கூடியவன் ஏன் பிராட்டியோட எழுந்தொழி இருக்கக்கூடியவன் சாஸ்திரம் எப்படிதான் சொல்லிட்டு இல்லையா எத்திர ஸ்ரீ சர்வதா நிவசதி சயவ செய்தியவாத்தா பாஷகாருக்கு எத்தனையோ பதம் இருக்கு எத்தனையோ பதங்களை இட்டு அவர் மங்கள ஸ்லோகத்தை அருள் செய்திருக்க முடியும். ஆனால் ஸ்ரீனிவாசன் தத்துவம் என்ன சொல்லிட்டு ஸ்ரீவிசிஷ்டம் தத்துவம் அதனால ஸ்ரீனிவாசனுடைய திருநாமத்தை இட்டு மங்கள ஸ்லோகத்தை அருளி செய்தார். அதே மாதிரி வேதம் சொல்லித்தார் ஸ்ரீ இஷ்டத்தை லக்ஷ்மி இஷ்ட பத்னியும் அந்த மாதிரி பங்கயத்தால் அகலகிலேன் என்று உரையும் அத்திகிரி அருள்முகிறேன் சுவாமி தேசிகன் அதுவும் பங்கயத்தால் தாமரை பூவிலே எழுந்தருள் இருக்கக்கூடியவன் அகலகிலேன் என்று உரையும் அத்திகிரி திருமார் அப்போ அப்படிப்பட்ட எம்பெருமான் தேவாதிராஜன் இங்கே எழுந்தருள் இருக்கிறார். ஏன் அப்படின்னா அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் வால்மீகி பகவான் அது எப்படின்னா ஒருவன் கிளம்பும் பொழுது அவனுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் இருக்கணும்னா சாட்சாத் பிராட்டியுடைய அனுகிரகம் வேணும். விபீஷணன் கிளம்பனா எப்படி கிளம்பா உத்பபாத கதாபாணிகி சதுர்பித்தகராட்சசைகி அப்படின்னு கிளம்பனா உத்பபாத மேல கிளம்பிட்டான் ராவணன் துவாம் துத்தி குலபாசனம் அப்படின்னு எட்டி உதச்ச உடனே அவன் இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாதுன்னு கிளம்பிட்டான். அப்ப உத்பபாத்த அப்ப உத்பபாத்தன் மேல கிளம்பலாம் மேல கிளம்பணும் மறுபடியும் நிபபாத்தம் அப்படின்றது இல்லவே இல்லை அப்படி கிளம்பிட்டான் மேல. ஏன் அப்படின்னா அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் அப்படின்னு சொன்னார் விபீஷணன் விஷயத்தை. ஆனால்தான் அவனுக்கு அதன் பிறகு நடந்த விஷயங்கள் எல்லாமே நல்லாவே நடந்தது. அதுலயும் எப்படிப்பட்ட தேஜஸோட கூடியவன் அப்படின்னு சொல்லும்போது பிராட்டி விஷயமாகவும் ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு ராவணன் மாரீச்சன் ராவன் இருந்த சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் அப்பிரமேயம் தத்தேஜா எஸ்யதா ஜனகாத்மஜா அதுவும் அவளை அபகரிக்கிறதுல முடியவே முடியாது எஸ்யதா ஜனகாத்மஜா அவளை போய் அவ தத்தேஜா அதுவும் அவ பின்னாடியே சொல்ற சீதையே சொல்ற அசந்தேஷாத்து ராமஸ்ய பஸ்ம பஸ்மார்க்கத்தை தாங்க உன்னை ஓழிச்சுக்கிட்டேனால ஒரு நிமிஷம் போதாது சந்தேஷம் இன்னும் கிடைக்கல மேலேருந்து செய்தி வரல அதனால நான் காத்து கொண்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட மலர்மகள் விரும்பும் அரும்பெற நடிகள் அதுவும் எம்பெருமானுடைய திருவடி சாட்சாத் ஞாத தசகம் நம் சுவாமியாக இருக்கக்கூடியவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் பத்தி முதலாம் அவற்றில் பதியனுக்கு கூடாமல் எத்திசையும் உழன்றோடும் இழைத்து விழும் காகம் போல் முத்தி தரும் நகரேலில் முக்கியமாம் கச்சிதன் முத்தி தரும் நகரேலில் முக்கியமாம் கச்சிதன் எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் அதுவும் பத்தி முதலாம் அவற்றில் பதியனுக்கு கூடாம் வேற எதுவுமே இல்லை புத்தி என்ன இருக்கு எப்படி எம்பெருமான் திருவடியை பற்றிக் கொள்வது அப்படின்ற பிரபத்திக்கான முதல் அடி அந்த ஆகிஞ்சன்யம் அனந்தகதிகத்துவம் இதுதான் இருக்கு என் மனசுல வேற எதுவுமே இல்லையா முத்தி தரும் நகரேலில் முக்கியமாம் கச்சிதன் அத்திகிரி அருளாளருக்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே அப்ப வேற எங்கேயும் என் புத்தி போல சாட்சாத் யாரிடமே என்னுடைய புத்தி போயிருக்குன்னா எம்பெருமான் திருவடி வாரத்தை பற்றி கொள்ள வேண்டும் புத்தி எனக்கு அத்திகிரி அருளாளர் இடத்துல எனக்கு பூர்ணமாக கிடைச்சிருக்கிறேன். அந்த மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது அருள் வரதன் நிலையிலக்கு அம்பன் ஆணம் அமர்ந்தேன்னார் இங்கேயே கடைசி பாசம் முன் பாசம் சொல்லும் அருள் எப்படி சொல்றார் அப்படின்னா சாட்சாத் வேதத்துடைய அர்த்தத்தை பிரபத்தியில இங்க சுவாமி தேசிகன் காட்டார் அம்பன நான் அமிழ்ந்தேன் வேதம் சொல்றது பிரணவோ தனுகு ஷரோஹி ஆத்மா பிரம்ம தல் லட்சியம் உச்சது அப்பிரமத்தேன வேத்தவியம் இல்லையா ஷரவத்து தன் மதோபவே பாடம் சரி பிரணவோ தனுகு அம்பன நான் அமிழ்ந்தேன் பிரணவோ தனுகு இந்த பிரணவம் இருக்கு அது தனுஷ் மாதிரி ஒருத்தருக்கா வில்லை எடுத்து பூட்டி அம்பை பூட்டி எப்படி குறிபார்த்து அந்த குறியை இலக்காக வைத்து அம்பை விடுவானோ அந்த மாதிரி இங்க சொல்லும் போது சாட்சாத் பிரணவத்தை தனுசா வச்சுக்கணும். பிரணவோ தனு சரோபி ஆத்மா, சரோபி ஆத்மா, இந்த சரஹா இருக்கிறது அம்பு, அதுதான் ஜீவஸ்தானத்தில் இருக்கு. அப்போ எது லட்சியமா இருக்கும், குறி எதுவா இருக்கும், பிரம்ம தன் லட்சியம் உச்சது. குறி பார்த்து எய்தால் ஜீவன் அது சென்று அடைய வேண்டிய இலக்கை தானாக அடையும். எம்பெருமான் திருவடி வரதனுடைய திருவடி வாரத்தை தானாக பற்றி கொள்ளும், வேற எங்கேயோ எப்படியும் போய் கட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிரணவோ தனுகு சரோக்கி ஆத்மா பிரம்ம தன் லட்சியம் உச்சது அப்பிரமத்தேன வேத்தவியம். இத ஸ்பஷ்டமா தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் அம்பன நானும் அமர்ந்தேனே அப்படின்னு சொன்ன. அதுவும் அடுத்த ரெண்டு வரிகள்னால ஆழ்வார் சர்வத்மா சுலபன் அப்படின்றத காட்ட, அதுவும் மற்றொரு கடைவெண்ணெய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தாமோதரன், தாமோதரன் சாட்சாத் பெருமாள், தாமோதரன் கண்ணன், அதுவும் மற்றொரு கடைவெண்ணெய் கலவினில் உறவடையா புண்டுன்னு சொல்லும் போது ஆழ்வார் கிருஷ்ணாவதாரத்தினுடைய பெருமைகள் எல்லாத்தையும் அந்த இடத்துல பேசுறார். அதே மாதிரி நாம இந்த இடத்துல கேப்பெருமானுடைய தன்மைகளையும் நம்மால் இங்கு பார்க்க முடியும். எம்பெருமான் கண்ணனுக்கு கோபியர்களிடத்துல பிரீத்தி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எம்பெருமான் வரதனுக்கு பக்தர்களிடத்துல பிரீத்தி ரொம்ப பூர்ணமா இருக்கு. அதுவும் அஸ்தி தாம சகலம் ஜனம் ஸ்வயம், இந்த அத்திகிரி இருக்கு, இங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாத்துக்கும் சாஸ்திரயோனித்வாத்னு சொன்னா போல சாஸ்திரத்தினால அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பெருமாளை இந்த அத்திகிரி மிக சுலபமா காட்டி கொடுக்கறதாக ஆழ்வான் சொல்றார். ஏன் அத்திகிரி நமக்கு காட்டி கொடுத்தது, பெருமாளுக்கு நம்மள பிரீத்தி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதனால அத்திகிரிக்கு வேற வழி இல்லை, நமக்கு பெருமாளை காட்டி கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு அது தள்ளப்பட்டது. ஆனால்தான் அஸ்தி தாம சகலம் ஜனம் ஸ்வயம் அப்படின்னா பெருமாளே பரத்தம் அப்படின்னு. இந்த கலவினும் உறவடியா புண்டுனா குணாயத்தம் லோகே குணிசுகு மதம் மங்களபதம், இந்த குணங்கள்னால பெருமாள் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் எம்பெருமானிடத்துல இருக்க ஒருத்த நல்லவன் முடிவு பண்றோம், அவனத்துல இருக்கக்கூடிய உயர்ந்த குணங்களை கொண்டு அவன் நல்லவன் அப்படின்னு முடிவு பண்றோம். எம்பெருமான இடத்துல அவன் நல்லவனா தாழ்ந்தவனா அப்படின்னு பார்க்கறதுக்கு அவனுடைய குணங்களை கொண்டு நாம முடிவு பண்ணல இல்லையா, சௌசல்ய வாத்தல்யாதி குணங்களை கொண்டு முடிவு பண்ணல. எப்படி முடிவு பண்றோம் அப்படின்னா அந்த குணங்கள் அவனை அந்த குணங்களால அவனுக்கு பெருமை இல்லை, அவனால அந்த குணங்களுக்கு பெருமை ஏற்படுறது. அதுதான் பார்க்கணும். ராமன் தர்மஜன் இல்லையா, லோகத்துல ராமோ விக்கிரகவான் தர்மஹா ஒரு வாக்கியம் இருக்கு. ராமன் தர்மஜன் எப்படிப்பட்ட தர்மஜன், அங்க பிரிவா சொல்றா தர்மம் யா ஜானாதி சா தர்மஜன், தர்மத்தை அறிந்தவன் தர்மஜன். நான் கூட தர்மஜன் தான், ஏன் ஏதோ ஒரு தர்மத்தை அறிந்து கொண்டு இருக்கிறேன், சாப்பிடுறது எப்படின்ற தர்மத்தை நான் கூட தெரிஞ்சு வச்சிருக்கேன், நானும் தர்மஜன் தான். ஆனால் ராமன் அப்படிப்பட்ட தர்மஜன் இல்ல, தர்மேன யஹா ஞாயத்தே சா தர்மஜ்ஞா, தர்மம் ஜானாதீதி தர்மஜ்ஞா, தர்மத்தை அறிந்து கொண்டவன் தர்மஜன். தர்மேன யஹா ஞாயத்தே சா தர்மஜ்ஞா, தர்மத்தினால் அறியப்பட்டவன் எவனோ அவன் தர்மஜன். யாரு கர்த்தவியம் தெய்வமான்னிக்கம்னு சொன்னார் விஸ்வாமித்திரர். ஏன்னா தெய்வம் அதிர்ஷ்டவசாத்து பூலோகத்துக்கு வந்துட்ட நீ, அதனால நீ தர்மத்தை அனுப்பித்தானோ, வாசல்ல தர்மங்கள்லாம் படைப்படு அதை படையெடுத்து நிக்கிறது. அப்படி குணங்களால பேப்பெருமானுக்கு பெருமை என்பதாக தெரிவித்துக் கொண்டு இந்த பாசனத்துக்கு பூர்த்தியா அர்த்தம் சொல்லல, கிடைத்த அவகாசத்துல ரெண்டு வரையிலேயே மொத்தம் போயிடுச்சு. ஆகையினால இந்த ஒரு அவகாசத்தை ஏற்படுத்தி கொடுத்த பிரிவா எல்லாருக்கும் விசிஷ்ய நம்ம சுவாமி சுதர்சனாச்சார சுவாமிக்கு அதையுடைய பிரணாமபூர்வகமான கிருதஜ்ஞதையை தெரிவிச்சுக்கிறேன். பவிதாங்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குணவே நமஹா.